بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜலஷானஹு தலாவின் பேரருளால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடர்பயானை நாம் அவர்களின் சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாற்றின் தொடர்பயானை நாம் தொடராக கேட்டு வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்பதற்கும் பேசுவதற்கும் நமக்கு பாக்கியத்தை வழங்கியதை போன்று அன்னாரை நூற்றுக்கு நூறு பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தரல வேண்டும் என்று துவா செய்தவனாக இன்றைய வரலாற்றை ஆரம்பம் செய்கின்றேன். சகோதரர்களே, மக்காவிலே ஆமீர் இப்னு அப்துல்லாஹில் அப்துல்லாஹி இப்னு அல் ஜர்ராஹ் என்று ஒரு மனிதர் இருந்தார். ஆமீர் இப்னு அப்துல்லாஹி இப்னு ஜர்ராஹ், அதாவது ஜர்ராஹுடைய மகன் அப்துல்லாஹுடைய மகன் ஆமீர். இந்த ஆமீர் என்ற மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா அனுப்பப்படுவதற்கு முன்னாகவே, நுபுவத்து கிடைப்பதற்கு முன்பாகவே இவர் மக்காவிலே வாழ்ந்து வருகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்த செய்தியை அறிந்தவுடனே ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த சில நாட்களிலேயே இந்த ஆமீர் இப்னு அப்துல்லாஹி இப்னு ஜர்ராஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுக்கு கலிமா சொல்லிக் கொடுக்கிறது யார் அப்படின்னு சொன்னா, ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தின் பக்கம் இந்த ஆமீரையும் அழைத்து தனக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கலிமா சொல்லிக் கொடுத்தார்களோ அதுபோன்று இந்த ஆமீருக்கும் கலிமா சொல்லிக் கொடுத்தார்கள். சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சில நாட்களிலேயே இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாத நேரம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்னென்ன, அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறைகள் என்னென்ன என்பதெல்லாம் அறியாத காலம். இருந்தாலும் தனக்கு கிடைத்த இந்த மார்க்கம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே ஆசையிலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆமீர் இப்னு அப்துல்லா அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள். ஆமீர் இப்னு அப்துல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தவுடனே ஹதரத் அபூபக்கர் தான் அழைத்து வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த ஆமீர் இப்னு அப்துல்லாவையும் அதே போன்று அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அதே போன்று உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த நான்கு பேரையும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சு வராங்க. அழைச்சிட்டு வந்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த தாவா பணி அழைப்பு பணியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட கொஞ்ச நாள்லயே இப்படி திடீர்னு நாலு பேரை கூட்டு வர்றாரு, திடீர்னு ரெண்டு பேரை கூட்டிட்டு வர்றாங்க, திடீர்னு மூணு பேரை கூட்டிட்டு வர்றாங்க, இப்படி கூட்டம் கூட்டமா கூட்டிட்டு வர்றதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா மேல இப்படி சகோதரர்களே, எல்லா சஹாபாக்களும் ஆரம்ப காலத்திலே அனுபவித்த வேதனையை ஹதரத் ஆமீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அனுபவிக்கிறார்கள். இந்த ஆமீர் இப்னு அப்துல்லாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால என்ன பட்ட பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அபு உபைதா என்ற பட்ட பேர் வைக்கிறார்கள். அதாவது அபு உபைதா என்றால் சின்ன அடிமை பெண்ணின் தந்தை, சிறிய அடிமை பெண்ணின் தந்தை என்று பெயர். அதாவது அல்லாஹ்வுடைய அடிமை பெண்ணின் தந்தை அப்படின்னு சொல்லி இந்த பேரிலேயே பின்னால் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். அபு உபைதா என்ற பெயரிலே பின்னாலே பிரபலமாகின்றார்கள். அவனுடைய இயற்பெயர் ஆமீர் இப்னு அப்துல்லா, ஆனால் அபு உபைதா இப்னு ஜர்ரா என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறார்கள். சோ இந்த அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்பத்திலே மக்காவிலே மத்த சஹாபாக்கள் எல்லாம் என்னென்ன வேதனைகளையும் என்னென்ன கஷ்டங்களையும் பட்டார்களோ அத்தனை வேதனைகளையும் அத்தனை கஷ்டங்களையும் அதற்கு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் படுகிறார்கள். பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இவங்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போறாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போன உடனே முதல் வருஷமே பத்ர் போர் வருகின்றது. இந்த பத்ர் போர்ல சகோதரர்களே ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் நடக்கிறது. ஹதரத் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் காஃபிராகவே மக்காவில் இருக்காரு. பத்ர் போர் நடக்கும் பொழுது அவனுடைய தந்தை ஆமீர் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தந்தை அப்துல்லா இப்னு ஜர்ராஹ் அவரே எதிரிகளுடைய படையோட சேர்ந்து இவரும் வந்திருக்காரு. பத்ர் மைதானத்துக்கு எதிரிகளுடைய படையோட சேர்ந்து தந்தை வந்திருக்காரு. ஆனா மகன் எங்க இருக்கிறாரு? முஸ்லீமுடைய படையில இருக்கிறாரு. அவ போர்க்களத்துல போர் வேகமா நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ஆமீர் அதுல அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையுடைய முகத்துல முழிக்காம அப்படியே நழுவி நழுவி ஓடுறாங்க. போர்க்களம் தந்தை இங்க சண்டை போட்டுக்கிட்டு இவங்க நவலி இப்ப அந்த பக்கம் சண்டை போடுறாங்க. தந்தை அப்படி அங்க வந்தாரண்டா அப்படியே ஒதுங்கி வந்து இந்த பக்கம் சண்டை போடுறாங்க. அதான் தன்னுடைய தந்தையுடைய முகத்துல நம்ம முழிச்சிடக்கூடாது. தன் தந்தை மேல உள்ள பாசம் நமக்கு வந்து அதனால அல்லாஹ்வுடைய எதிரிகள் மீது உள்ள அந்த கோபம் தணிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால தந்தையுடைய முகத்தை பார்க்காம இப்படி அப்படி நழுவிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் தந்தை அவர் விடுற மாதிரி இல்ல. தாப்பனா இருக்கிறாரு, அவர் மகனை விடுற மாதிரி இல்ல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய மகனை எந்த சூழ்நிலையிலும் எதிரிகளோட போர் போர் செய்யாம அவன் தடுக்கணும். நம்ம குறுக்க போய் நின்றோம் வச்சுங்க என்ன ஆயிடும்? ஆஹா, தாப்பனார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம மேல உள்ள பாசத்தினால அவன் என்ன பண்ணிடுவாரு? மகன் சண்டை போடாம ஒதுங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி தாப்பனார் குறுக்க குறுக்க நிக்கிறாரு. இவர் அப்படி போனா அப்படி குறுக்க நிக்கிறாரு, இப்படி ஒண்ணா இப்படி குறுக்க நிக்கிறாரு, இப்படியே குறுக்க குறுக்க உடனே அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்து பொறுத்து பாக்குறாங்க. அந்த இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ஓடுறாங்க, அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் ஓடுறாங்க, இப்படி பொறுத்து பொறுத்து பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சகோதரர்களே தான் கையில வச்சிருக்கிற வாளால தந்தையின் தலையில ஒரே போடா போடுறாங்க. நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி போராடிட்டு இருக்கிறேன், நீ அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு போராடுறது மட்டும் இல்லாம அவங்களோட சண்டை போட விடாம குறுக்க குறுக்க வந்து போடுற அப்படின்னு சொல்லி தந்தை தலையில ஒரே போடா போடுறாங்க. தந்தை அங்கனே துடி துடி செத்து போயிடுறாரு. சோதனை பதில் போர் முடியுது. முடிஞ்ச உடனே இது அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்து. பெற்ற தாப்பனை நம்ம கொண்டுட்டோமே, பெற்ற தாப்பன் கூட பார்க்காம ஒரே போடா போட்டு அவர் சாடிச்சிட்டோமே அப்படிங்கிற சஞ்சலம் அதற்கு அபுபக்கர் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துல ஏற்படும் பொழுது நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யார சொல்லலாம், இந்த மாதிரி நான் வேகமா போராடிட்டு இருக்கோம் எதிரோட, என்னுடைய தாப்பனார் என்ன தடுக்கணுங்கிற நோக்கத்திலேயே சும்மா யதார்த்தமா குறுக்க வந்தா பரவாயில்ல, நான் அவருடைய கண்ணை பார்க்கக்கூடாது, இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் ஓடுறேன், அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் ஓடுறேன், நான் இப்படி ஓடிட்டு இருக்கிறேன். ஆனா அவர் என்ன தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் என்ன பண்றாரு, குறுக்க குறுக்க வந்து நின்று நான் எதிரியோட சண்டை போட விடாம தடுத்தாரு. அதனால நான் வேற வழி இல்லாம என்னுடைய தந்தையில தலையில ஒரே அடியால அடிச்சேன். அந்த வாளால அவர் துருதி செத்து போயிட்டாரு. யார சொல்ல நான் பாவம் பண்ணிட்டேன், தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதற்கு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எதுவுமே பதில் சொல்ல அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா இது புது சம்பவம், முதல் முதல் நடந்திருக்கு. ஒரு தகப்பு ஒரு மகன் வந்து தந்தையை கூப்பிட்டு ஆனா தந்தை காபிலா இருக்கிறாரு, இவர் முஸ்லீமா இருக்கிறாரு, இருந்தாலும் தந்தையை கொண்டுட்டாரு. இது முதல் சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தை சகோதரர்களே ஹதரத் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி அல்லாஹ் ஆயத்த இருக்கிறான். அபு உபைதா அவர்களை பாராட்டி அல்லாஹ் ஆயத்த இருக்கிறான். சூரத்துல் முஜாதலா என்று சொல்லக்கூடிய சூறாவிலே, அதாவது 58வது சூறாவிலே 22வது வசனத்தை அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் சில மக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் மறுமையினாலும் ஈமான் கொண்ட சில மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் அல்லாஹ்விடமும் அல்லாஹ் ரசூலுடனும் போர் செய்ய சித்தமா இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடனும் அல்லாஹ் ரசூலுடனும் போர் செய்ய சித்தமா இருக்கிறார்களோ, போர் செய்ய தயாராயிட்டாங்களோ, அவர்களோடு இவர்கள் ஒருபோதும் முகப்பத் வைக்க மாட்டார்கள். மூமின்கள் சில மக்கள் இருக்கிறாங்க, நல்ல மக்கள். அவர்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா, யார் அல்லாஹ்வோடும் அல்லாஹ் ரசூலோடும் சண்டையில ஆயத்தமாகி விட்டார்களோ அவர்களோடு இவர்கள் ஒருபோதும் முகப்பத் வைக்க மாட்டார்கள். எப்படிப்பட்ட நிலையிலும் உலவுக்கான ஆபாவும் அப்படி அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வோடும் அல்லாஹ் ரசூலோடும் போரிடக்கூடியவர்கள் தங்களை பெற்ற தந்தையாக இருந்தாலும் சரி, அபனாவும் தன்னை தான் பெற்றெடுத்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானவும் அல்ல தங்களுடைய சகோதரர்களா இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தவும் அல்ல தங்களுடைய குடும்பத்தினரா இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வுடனும் அல்லாஹ் ரசூலுடன் போர் ஆயத்தமாகிவிட்டால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த தாய் தகப்பங்கிற முகப்பத்தோ பிள்ளைங்கிற பாசமோ அல்லது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த முகப்பத்தோ இவங்கள வந்து குறுக்கிட்டு அவர்கள் மீது முகப்பத்தை வைக்க வைக்காது. அப்ப இவங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் தான் முக்கியமே தவிர யார் முக்கியம் இல்ல. பெற்றவர்கள் பிள்ளைகள் உறவினர்கள் சகோதரர்கள் அந்த பாசமோ சகோதர பாசமோ பிள்ளை பாசமோ பெற்ற பாசமோ இவங்களுக்கு முக்கியம் இல்ல. இவங்களுக்கு எதுதான் முக்கியம்? இவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு உலாய்க கதப ஃபீ குலூபிஹிம் அல் ஈமான். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களே இவங்களோட உள்ளங்களிலே அல்லாஹ் ஈமானை விதித்து விட்டார், இவங்களோட உள்ளங்கள் அல்லாஹ் என்ன ஆகிட்டான், ஈமானை உறுதியாக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்திலே தொடர்ல அல்லாஹ் சொல்றான் ரழியல்லாஹு அன்ஹும் வரது அனுகு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்கள் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள். உலாய்க ஹிஸ்புல்லாஹ், நிச்சயமா இவர்களாம் அல்லாஹுடைய கூட்டத்தினர்கள். இவங்க யாரு? அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர்கள். அலா இன்ன ஹிஸ்புல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கணும். அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையை பத்ர் மைதானத்தில் கொன்றதை அல்லாஹ் நியாயப்படுத்தியது மட்டும் இல்லாம சிலாச்சது மட்டும் இல்லாம அல்லாஹ் என்ன பண்றான், இப்படித்தான் இருக்கணும் மற்ற மூமின்களும், அவங்களுக்கு ஈமானுடைய அந்த உறவை விட பெற்ற உறவு என்ன கூடாது பெருசா இருக்கூடாது. தாய் தாப்பாங்கிற உறவு அல்ல அண்ணன் உறவு இந்த எல்லா உறவை விட ஈமானுடைய உறவு தான் பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபஹானத்துல அபூ உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவரை பாராட்டி ஆயத்திருக்கணும். சோ இதே மாதிரி சம்பவம் நிறைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை நடந்திருது. ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு பாருங்க ஊர் மக்களுக்கு எல்லாம் இஸ்லாத்தை சொல்லி சொல்லி இதாயத்தை கொடுத்துருந்தாங்க, கொண்டு வந்தாங்க இஸ்லாத்தில் கொண்டு வந்தாங்க, ஆனா அவங்களுடைய பெற்ற மகனுக்கு இதாயத்து கிடைக்கல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பெற்ற மகன் அப்துல் காபா அவருக்கு இதாயத்து கிடைக்கல. பின்னால இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் ரொம்ப நாள் கழிச்சு. அந்த அப்துல் காபா என்ன பண்றாரு, ரொம்ப நாள் கழிச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு தன்னுடைய தந்தையிட்ட சொல்றாரு, தந்தையே பத்ர் போர்ல நானும் வாழை ஏந்திட்டு அங்கேயும் ஓடுறேன், யார் சார்பா, எதிரிகள் சார்பா, நீங்களும் வாழை ஏந்திட்டு அங்கேயும் ஓடுனீங்க, நீங்க யார் சார்பா, முஸ்லீம்கள் சார்பா. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய கழுத்து என்னுடைய வாளுக்கு நேரா வந்துச்சு, உங்களுடைய கழுத்து என்னுடைய வாளுக்கு நேரா வந்துச்சு. அப்ப நான் வெட்டலாம் நினைச்சேன், ஆனா தந்தை பாசம் வந்து குறுக்கிட்டுச்சு, தந்தை பாசம் வந்து குறுக்கிட்டுச்சு, அதனால நான் உங்களை வெட்டல அப்படின்னு சொல்லி அப்துல் காபா என்ற அப்துல் ரஹ்மான் பின்னாடி அப்துல் ரஹ்மான் மாறிதாரு அவர் சொன்னாரு. அப்ப அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மகனே எனக்கு அது போன்றது ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால், என்னுடைய கழுத்து உன்னுடைய வாளுக்கு பக்கத்துல வந்துச்சுக்கிறியே தந்தை பாசனால் வெட்ட விட்டுறங்கிறியே, எனக்கு அது போன்றது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வை சத்தியமாக மகன் என்ற பாசம் அது குறுக்கிட்டு இருக்காது. நான் உன்னை அல்லாஹ்வோட எதிரியாத்தான் பார்த்திருப்பேன் தவிர என்னுடைய மகனா நான் பார்த்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி எத்தனையோ சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய எதிரிகளை சந்திக்கும் பொழுது அங்கே சொந்த பந்தம் என்ற உறவோ தாய் தாப்பு என்ற உறவோ பிள்ளை குட்டிங்கிற உறவோ வந்து குறுக்கிடல, அவர்கள் அல்லாஹ்வுடைய எதிரியாகத்தான் பார்த்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அபூ உபைதா ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையை பத்ர் களத்திலே கொன்றார்கள், அதை சிலாகிச்சு ஆதரிச்சு அல்லாஹ் சுபஹானத்துல ஆயத்தை இறக்கணும். அபூ உபைதா ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத கிறிஸ்தவருடைய ஒரு கூட்டம் வருது, கிறிஸ்தவருடைய கூட்டம் வர்றாங்க, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பேசிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க வந்து நஜ்ரான்ல இருந்து வர்றோம், கிறிஸ்தவ மக்களா இருக்கிறோம், எங்களுக்கு மத்தியில அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுது, கிறிஸ்தவ பாதிரிகளுக்கு மத்தியில அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுது, ஒரு தெளிவான தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு தெளிவுதான் மார்க்கம் இப்படிதான் தீர்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான தீர்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, அதனால உங்கள்ல இருந்து நல்ல மார்க்கம் தெரிஞ்ச ஒருத்தர் எங்களுக்கு அனுப்பி வைங்க, உங்கள இருந்து நல்ல மார்க்கம் தெரிஞ்ச ஒருத்தர் எங்களுக்கு அனுப்பி வைங்க. அவர் வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது உண்மையான விஷயத்தை சொல்லி இதுதான் மார்க்கம் சொல்லி அவர் எங்களுக்கு தீர்ப்பு அளிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆலயம் எங்களுக்கு அனுப்பி வைங்க, நீங்க விரும்புற யார் அனுப்பினாலும் சரி அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. இந்த சம்பவத்தை அறிவிக்கக்கூடிய அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்ப லோகர் தொழுகிற நேரம் இந்த கிறிஸ்தவ கூட்டம் வந்து பேசும்பொழுது லோகர் தொழுகைக்கு முன்னாடி, அப்ப நானும் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறேன், கிறிஸ்தவர் சொல்லக்கூடிய வார்த்தையே நானும் கேட்கிறேன், கேட்டு நான் என்ன ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி அனுப்புற ஆளு நானா இருந்தா என்ன, எனக்கு ஆசையா இருந்துச்சு அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு மத்திய போய் இருக்கிறது, அவங்களுக்கு மத்திய இஸ்லாமிய அழைப்பு பண்ணி செய்யறது, அவங்களுக்கு மார்க் தீர்ப்பு வழங்குறது, அவங்களுக்கு மத்திய கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது சமாதானம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு நீதிபதி பொறுப்பையும் இஸ்லாமிய அழைப்பாளர் பொறுப்பையும் நான் ஏத்துக்கணும் ஆசைப்பட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்ப லோகர் தொழுகிற நேரம், லோகருக்கு பேர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யாரும் நிர்ணயிக்க போறாங்க, யாரோ ஒரு ஆள் நியமிக்க போறாங்க, அப்ப யார் நியமிக்கப்படுறாங்க? ரசூலுல்லா இப்படி என்ன பண்றாங்க, தொழுது முடிச்சுட்டு இப்படி பாக்குறாங்க, இப்படி பாக்குறாங்க, இப்படி தலையை திருப்பி திருப்பி பாக்குறாங்க, யாரையும் தேடுற மாதிரி. நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, பார்வையில போற மாதிரி இப்படி முகத்த திரும்ப இங்க வந்து நிக்கிறேன், இப்படி முகத்த திரும்ப இங்க வந்து நிக்கிறேன், எனக்கு என்ன ஆசை? நம்மள ரசூலுல்லா அந்த பொறுப்புக்கு நியமிச்சு நம்மள அனுப்ப கூடாதா அப்படின்னு ஆசைப்பட்டு நபிசுல்லாஹி பார்வையில போற மாதிரி இங்க எங்கே ஓடிட்டு இருக்கிறேன். ஆனா நபிசுல்லாஹி என்ன சட்டம் செஞ்ச மாதிரி தெரியல, ரசூலுல்லாஹி என்ன சட்டம் பண்ண மாதிரியே தெரியல, இப்படி தேடுறாங்க, இப்படி தேடுறாங்க. கடைசியில் அபூ உபைதா எழுந்திரி அப்படின்னாங்க. யார அபூ உபைதா இப்படி ஜர்ராஹ் ரழியல்லாஹு தஆலாவ எழுந்திரி அப்படின்னாங்க. அவங்க எழுந்து நின்றாங்க, சொன்னாங்க நீங்க தான் இந்த பொறுப்பு தகுதியானால் போயிட்டு வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சுட்டாங்க, லிகுல்லி உம்மத்தின் அமீனுன், ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு அமீன் இருப்பார். அமீன் சொன்னா என்ன சொல்றது, அமீனுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல? அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர், அதாவது பொறுப்பா நடக்கக்கூடியவர். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு அமீன் உண்டு. என்னுடைய உம்மத்தினுடைய அமீன் நீங்க தான், என்னுடைய உம்மத்தினுடைய அமீனு பொறுப்புதாரி நீங்க தான் அப்படின்னு சொல்லி அதை அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா அவர்களை நபிசுல்லாஹி நியமிச்சு அந்த மக்களுக்கு அனுப்பி வச்சாங்க. சகோதரர்களே, அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய பொறுப்பை ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ற ஆள் யாருன்னா அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா தலைமையில 300 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க, 300 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா போறாங்க, இந்த 300 பேரை அழைச்சிக்கிட்டு. சோதனை ஆன சாப்பாட்டுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பை நிறைய தேர்ச்சம்பளம், ஒரு பையில தேர்ச்சம்பளம், அதான் பிரயாணம் போயிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போராடிட்டு திரும்பி வர்ற வரலாம் அந்த தேர்ச்சம்பளம் தான். ஒரு பை நிறைய தேர்ச்சம்பளத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு புரட்டு போயிட்டாங்க 300 பேர். அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்கன்னா, இந்த பை ஒரு பை தேர்ச்சம்பளத்தை வச்சு இவங்களை மெயின்டைன் பண்ணணும், யார இந்த 300 போர் வீரர்களையும் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பேர்ச்சம்பளம் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பேர்ச்சம்பளம். அந்த பேர்ச்சம்பளத்தை வச்சு அந்த படையிலே கலந்து கொண்ட முகமது இப்னு மிக்தாம் சொல்றாங்க, எங்களுக்கு அபூ உபைதா ரழியல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு ஒரு பேர்ச்சம்பளம் தான் கொடுப்பாங்க. அப்ப நான் அவங்களுடைய மாணவர் கேட்கிறாரு, ஒரு பேர்ச்சம்பளத்தை ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு நாளைக்கு ஒரு பேர்ச்சம்பளம் அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த முகமது இப்னு மிக்தாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குன்னா நமுசு கமா யமுசு சிபியா, குழந்தைகள் குழந்தைகள் எப்படி வாயில வச்சு தாயுடைய மடுவை சப்புமோ அந்த மாதிரி பசி எடுக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், அந்த பேரிச்சம்பளத்தை வச்சு அப்படி சப்பிப்போம், சப்பிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சுப்போம், முடிஞ்சு போச்சு. ஒரு பழத்தை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டுவோம். அப்ப சில சமயம் குழந்தைங்க பாக்குறோம்ல, குழந்தை பசி எடுத்து அழுதுச்சுன்னா நிப்புல என்ன பண்றாங்க, நிப்புல குழந்தை வாயில வைக்கிறாங்க, பச்சனை குழந்தை என்ன பண்ணுது, அந்த நிப்புல அப்படியே வாயில சப்பிக்கிட்டு அப்படியே தூங்கிடுது, பசி அடங்குது அதுக்கு, அது நிப்புல பாலா வருது. பசி எடுத்து அழக்கூடிய குழந்தை நிப்புல பால் வருதா இல்ல, ஆனா அது சப்பனோட என்ன ஆயிடுது, அது பால் குடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னு சொன்னா, கும்மா நான் குன்னா நமுசு கமா எமுசு சிபியான், குழந்தைகள் நிப்புல சப்பன மாதிரி என்ன பண்ணுவோம், தெரிச்ச பழத்தை பசி எடுக்கும்போது சப்பிப்போம், சப்பிச்சு சப்பி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சுப்போம், எங்களை பசி அடங்கிடும். இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நாள் ஒரு தேர்ச்சம்பளம் என்ற கணக்கில் அதற்கு அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா கொடுத்து அந்த 300 பேரையுமே சமாளிச்சாங்க. எந்த அளவுக்கு சகோதரர்களே, ஒரு கட்டத்தில் பேரிச்சம்பளம் தீர்ந்து போச்சு, அல்லாஹ்வுடைய பாதையில் போகும் பொழுது பேரிச்சம்பளம் தீர்ந்து போச்சு, இருந்த ஒரு பை பேரிச்சம்பளம் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போனோடனே சஹாபாக்கள்லாம் என்ன பண்ண தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அதற்கு அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா என்ன பண்ணாங்க, இவங்க அமீர், இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு கடுமையான பசி, முதல்ல என்ன பண்ணாங்க, நாமும் ஒரு காரியத்தை செஞ்சு காட்டினோம்னா மத்தவங்க அந்த மாதிரி செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆடு மாடுகள்லாம் இளதலை திங்கும் போது நாமையே திங்கக்கூடாது, இளதலைகளை நாமையே திங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா பண்ணாங்க, நேரா ஒரு மரத்துல இலையை பிச்சாங்க, தண்ணியில கழுவுனாங்க, சவச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பசி வேற வழி இல்ல, எப்படி அடக்கி ஆகணும். இவங்கள பார்த்த உடனே மத்த சஹாபாக்கள் ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இளதலை திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, நாங்கள் பல நாட்கள் இப்படி இளதலையே சாப்பிட்டு இருந்ததுனால எங்கள பல பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா, மலம் கிடைக்கும் பொழுது ஆட்டு புழுக்கப்படும் பாருங்க, அந்த மாதிரி நாங்க போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இளதலை சாப்பிட்டா என்ன ஆகும், மலம் கிடைக்கும் பொழுது ஆடு புழுக்க போடுற மாதிரி நாங்க போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுடைய வயிற்றுல அந்த உணவு செரிமானமாகாமல் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜமாத்தை அழைச்சிட்டு போனாங்கன்னு சொன்னா அதாவது அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வளவு கட்டுக்கோப்பாகவும் பொறுப்போடும் அழைச்சிட்டு போறதுல ரொம்ப திறமசாலி ஹதரத் அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா. இவங்க பத்ர் போர்ல கலந்துகிட்டு தன்னுடைய தந்தையை கொன்ற மாதிரி உஹது போர்ல கலந்துக்கிறாங்க ஹதரத் அபு உபைதா ரழியல்லாஹு தஆலா. உஹது போர் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம், அதாவது ஒரு இப்னு துகானா என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர் என்ன பண்ணா, பெருமானா ஸல்லல்லாஹு தலையில ஓங்கி அடிச்சான், அதுல தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அபு தல்ஹா தட்டி விட்டாங்க, அதுல அவங்க கை வெட்டி போச்சு. கொஞ்சம் திரும்ப சொல்லிட்டு ஒரு கம்பி என்ன பண்ணாங்க, அப்படியே பல்லால கடிச்சு ஒரு இலி இழுத்தாங்க பாருங்க, பாருங்க இந்த கம்பி வந்துருச்சு. ஆனா இவங்க பல்லு உடஞ்சு போச்சு, அபூபேதர் ரழியல்லாஹு பல்லு உடஞ்சு போச்சு. விடல, இன்னொரு கம்பி இருக்குது, ஒரு கடவாப்பல் உடஞ்ச உடனே இன்னொரு கடவாப்பல் என்ன பண்ணாங்க, இன்னொரு கம்பியை பிடிச்சி அப்படி இழுத்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை பத்தி பின்னால சொல்லும்போது சொல்றாங்க, அந்த பல்லு உடைஞ்சதுல உடைஞ்ச பல்லு ரொம்ப நாளா அபூபக்கர் வளரவே இல்லை, பல்லு ரொம்ப நாளா வளரவே இல்லை. ஆனா சில சமயத்துல நம்ம சிரிப்பாங்க, சிரிக்கும் போது பார்த்தா அந்த பல்லு உடைஞ்ச பல்லு அப்படியே தெரியும், உடைஞ்ச பல்லு அப்படியே தெரியும். அப்ப நான் சொல்லுவேன், அபூபக்கர் இந்த பல்லு இல்லாம சிரிக்கிறதா உங்களுக்கு அழகா இருக்குது அப்படிங்குவேன். இந்த பல்லு இல்லாம சிரிக்கிறீங்க பாருங்க, நாலு பல்லு இல்லாம நீங்க சிரிக்கிறதா அழகா இருக்குது என்று அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அமீரா நியமிக்கிறதுல ஒரு பெரிய கருத்து வேறுபாடு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை கேள்விப்பட்டிருப்போம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை அதிகால நேரத்துல வஃபாத் ஆகுறாங்க. அடக்கமானது எப்போ, புதன்கிழமை அஸ்ருக்கு பிறகு. அந்த இடைப்பட்ட ரெண்டு பகல் ஒரு இரவு இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை காத்திருக்க வைத்ததுக்கு ரெண்டு காரணம். ஒன்னு என்ன காரணம், வெளியூர்ல இருந்து கூட்டம் கூட்டமா சஹாபாக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க, ஜனாசா தொழுகை நடந்துகிட்டே இருந்துச்சு, இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யார் அமீரா நியமிக்கிறது, அதாவது இந்த சமுதாயம் ஒரு நிமிடம் கூட அமீர் இல்லாமல் இருக்க கூடாது. அப்ப இதுவரை ரசூலுல்லாஹி தஆலா அமீரா இருந்துட்டாங்க, இப்ப அடுத்த அமீர் யாரு, அடுத்த கலீஃபா யாரு அப்படிங்கறதுல பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவை அமீரா ஏற்கிறதுல சில அன்சாரி சஹாபிகள் கருத்து வேறுபாடு கொண்டாங்க, இவங்க அமீரா இருக்க கூடாது. ஏன்னு சொன்னா முஹாஜிர்கள் கையில அந்த அமீர்ங்கிற பொறுப்பு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப முஹாஜிர்களே அமீரா இருந்துருவாங்க, அன்சாரிகளுக்கு என்ன இல்லாம போயிடும், அந்த பொறுப்பு இல்லாம போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்க அந்த ஒரு தேட்டத்துல என்ன பண்ணாங்க, அது சித்திக் ரழியல்லாஹு தஆலா அமீரா இயக்கத்துல நிறைய பேர் கருத்து ஏற்பாடு ஏற்படுச்சு. அப்ப இந்த மசூரா இந்த ஆலோசனை இந்த சர்ச்சை இதுலயே ரெண்டு நாள் கழிஞ்சு போச்சு. அப்ப அந்த நேரத்துல அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவை அமீரா ஏத்துக்க மாட்டேங்கிற சில பேர் சொல்லும் பொழுது, அதற்கு உமர் ரழியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உபாஸ் எத கையா அபூபைதாவே, உங்க கையை நீட்டுங்க, நாங்க பயிர் செய்யறோம், நீங்க அமீர் மூமின் ஆயிடுங்க என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா முன்னிறுத்தினார்கள். அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு தஆலா உடனே எல்லா சஹாபாக்களும் ஒத்துக்கிட்டாங்க. யார் அபூபக்கர் ரழியல்லாஹு அமீராவை எதிர்த்தார்களோ அவர்கள் கூட என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அமீர் அவர்களை ஒத்துக்கிறாங்க ஆச்சரிய ஏத்துக்க அப்படின்னு சொல்லி உடனே அதற்கு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க மக்களே இந்த பாருங்க நான் அமீரா அவர்களை நீங்க ஏத்துக்கிறீங்க ஏத்துக்கிறீங்க ஆமா ஏத்துக்கிறோம் ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா யாரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹயாத்திலே இமாமாக நியமித்தார்களோ அவர்தான் மௌத்தா அவரை இமாமாக இருக்க வேண்டும். யார நியமிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அபூபக்கர் தான் நியமிச்சாங்க. தங்களுடைய சகராத் நேரத்தில் முரு அபூபக்கரை சல்லி பின்னாஸ் அபூபக்கர் சொல்லுங்க அவர் மக்களுக்கு சொல்ல வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அமீரா நியமித்தார்களோ அவர்கள் தான் மௌத்தா அவரை அமீரா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஹஜரத் அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு கையை கருத்தை ஏற்று எல்லா சஹாபிக்கும் ஒருமித்த கருத்துக்கு வந்து ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அமீரா ஏத்துக்கிறாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில ஹஜரத் அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு நிறைய மதிப்பு இருந்துச்சு. ஒரு நல்ல ஆலோசகரா இருந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு நல்ல ஆலோசகரா இருந்தாங்க அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நடக்கும்போது சகோதரர்ல ஒரு முறை உமர் ஆட்சி சபையில ஒரு பேச்சு வருது. என்ன பேச்சு அப்படின்னு சொன்னா உமர் தங்களுடைய சகாக்களை பார்த்து கேக்குறாங்க, ஒருத்தர் கூப்பிட்டு கேக்குறாங்க உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதா, என்ன ஆசை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு அந்த உமர் அந்த அந்த சபையை காட்டி இந்த சபை நிறைய தங்கம் இருந்து அத்தனை தங்கத்தின் அல்லாவுடைய பதில தர்ம செய்யும் அதான் எனக்கு ஆசை அப்படின்னாங்க. இன்னொரு சாப்பிட கேட்டாங்க உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க இந்த சபை நிறைய வெள்ளியா இருந்து அந்த அத்தனை வெள்ளியும் அல்லாஹ்வுடைய பேர் தர்மம் செய்யணும் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் கூப்பிட்டு கேட்டாங்க உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னாரு எனக்கு இந்த சபை நிறைய வைரங்களும் வைடூரங்களுமா இருந்து அவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பேர் தர்மம் செய்யணும் அப்படின்னாங்க. உடனே எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க அமீர் முஃமினே நாங்க எங்களுடைய ஆசையை சொல்லிட்டோம், உங்களுடைய ஆசை என்ன அப்படிங்கிறாங்க. உங்களுடைய ஆசை என்ன? அப்ப அவங்க சொல்றாங்க இந்த சபை நிறைய அபூபைதாவை போன்ற ஆட்கள் எனக்கு கிடைச்சாங்கடா அத்தனை பேரும் உலகம் ஃபுல்லா அனுப்பி நான் அல்லாஹ்வுடைய தீனுடைய வேலையை வாங்கிப்பேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காண்டி வேலையை வாங்கிப்பேன். அப்ப மூணு பேர் சொல்றாங்க அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபைதாவ மாதிரி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி, மாலிக் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி. இந்த மூன்று பேரை மாதிரி சிறைய சிறந்த மனிதர்கள் இந்த சபை நிறைய எங்களுக்கு எனக்கு கிடைச்சா அத்தனை பேரையும் மூளை முடுக்குக்கெல்லாம் அனுப்பி வைப்பேன், உலகத்திலே மூளை முடுக்குக்கெல்லாம் அனுப்பி வச்சு அத்தனை ஊர்லயும் அல்லாஹ்வுடைய பணியை செய்வேன், இதுதான் எனக்கு ஆசை அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மூணு பேர் சபையில இல்ல, என்ன மூலம் அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு மாலிக் இப்னு ஜபலும் ஹுதைஃபா ரலியல்லாஹு மூணு பேர் சபையில இல்ல. அப்போ மத்த சஹாபாக்கள் கேக்குறாங்க ஏன் எங்கள்கிட்ட இல்லாத சிறப்பு அப்படி என்ன சிறப்பு நீங்க அவங்கள்ட்ட பாத்தீங்க, எங்கள்கிட்ட இல்லாத சிறப்பு அப்படி என்ன சிறந்த சிறப்புகளை அபூபைதாட்டையும் மாலிக் இப்னு ஜபலையும் பாத்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க ரெண்டு பேருக்கு நீங்களா ஈக்குவல் ஆவீங்களா, அவங்க ரெண்டு பேருக்கு நீங்களா சமமாவீங்களா அப்படின்னு சொன்னேன். அப்படி என்ன சமம் நீங்க சொல்லுங்க பாப்பா அப்படின்னு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க சரி ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கிற பாருங்க அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு அடிமையை கூப்பிட்டு 400 தீனாரை கொடுத்து இது நேரம் கொண்டு போய் அபூபைதாட்ட கொடுத்து அமீர் முஃமினீன் உமர் அவர்கள் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்தா கொடுங்க அப்படின்னாங்க. இவங்க அந்த 400 தீனாரை அந்த அடிமை எடுத்துட்டு என்ன பண்ணாரு சொன்னாங்க கொண்டு கொடுத்துட்டு கூடவே இருந்து என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. இது என்ன பண்ண 400 தீனாரை கொண்டு போய் அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு போய் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே சகோதரர்களே அபூபைதா பண்ணாங்கன்னா தன சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்தா உனக்கு 100 தீனார் பிடி, உனக்கு 50 தீனார், உனக்கு 100 தீனார், உனக்கு 50 தீனார் சொல்லி அங்கனுக்குள்ள பிரிச்சு வச்சுட்டாங்க, அங்கனுக்குள்ளே பிரிச்சு தர்மம் பண்ணிட்டாங்க. இதை வந்து அவங்களுடைய அடிமை சொன்னாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில. உடனே என்ன பண்ணா இன்னொரு 400 தீனாரை கொடுத்து இதை கொண்டு போய் மாலிக் இப்னு ஜபல்ட்ட கொடுத்து நான் கொடுத்தேன்னு சொல்லி அப்படின்னாங்க. அதே மாதிரி மாலிக் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதே மாதிரி எந்த விதமான மாற்றம் இல்லாம யார் யாரெல்லாம் பக்கத்துல இருந்தாங்களோ உனக்கு 100 தீனார், உனக்கு 50 தீனார், உனக்கு 100 தீனார் அப்படின்னு சொல்லி ஆளு கொஞ்சம் பிரிச்சு கொடுத்தாங்க. இதே வந்து சொல்றாரு சொன்னானா அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க இந்த இரண்டுமே இந்த இரண்டுமே ஒரே ஒளியினுடைய இரண்டு கீற்றுகள். யாரு அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு வரணும் மாலிக் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே யாரு ஒரே ஒளியினுடைய கீற்றுகள். ஒளிங்கிறது யாரை சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரெண்டு பேருமே தர்பியத்தானது யார்கிட்ட, ரெண்டு சஹாபியுமே தர்பியத்தானது யார்கிட்ட, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்தானவங்க தர்பியத்தானவங்க இல்லையா, அவங்களை தர்பியத்தை சாதாரணமா விடுமா அப்படின்னு சொல்லி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதற்கு பிறகு ஹஜரத் அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு வேறொரு வேலையா வந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பண்றாங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்காண்டி அதற்கு உமர் அமீர் முஃமினீன் கலீஃபாவா இருக்கிறாங்க இந்த வேலையை செஞ்சுதான் அனுப்புறாங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு வந்த உடனே ஒரு 100 தினார் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நூறு தினம் அபூபைதா கொடுக்கறாங்க. அபூபைதா ரதி இல்லாத வாங்க வரத்துறாங்க. இன்னமா அமல் தொழிலா லா தலா அமல் இலக்க அமீரல் மோமினின். அமீர் மோமினே, நான் உங்களுக்காண்டி இந்த வேலையை செய்யல, அல்லாஹ்க்காண்டி செஞ்சேன். அல்லாட்ட எனக்கு கூலி கிடைச்சிடும், அதனால தயவு தந்து எனக்கு நீங்க கூலி கொடுத்து அல்லாட்ட கரை தரக்கூடிய கூலியை நீங்க தடுத்துறாதீங்க அப்படின்னாங்க. அப்ப உமர் ரதி இல்லாத சொன்னாங்க, நான் ஒரு முறை நபிசுலான சபையில இப்படிதான் உட்காந்துருந்தேன், நபிசுலான சபையில உட்காந்துருந்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையை கொடுத்தா, வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஒரு அன்பளிப்பு கொடுத்தாங்க. நான் வேண்டாம்னு மறுத்தேன். ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே நீங்க இந்த கூலியை எதிர்பார்த்து நீங்க இந்த வேலையை செஞ்சீங்களா, இல்ல அல்லாஹ்வுக்கு கூலி எதிர்பார்த்து சொன்னீங்களா, செஞ்சீங்களா? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கூலி எதிர்பார்த்து செஞ்சேன், இந்த கூலி எதிர்பார்க்கல. இல்ல யா ரசூலுல்லாஹ், அப்ப தான் புடிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கூலி எதிர்பார்க்கல, எதிர்பாராமல் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு வருமேனால் அதை மறுக்காதீங்க, வாங்கி பயன்படுத்துங்க, விருப்பப்பட்டா பயன்படுத்துங்க, விருப்பப்பட்டா தர்மம் எடுங்க சொல்ற சொன்னாங்க. உடனே அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு உடனே அந்த அன்பளிப்பை வாங்கி, உடனே ஹஜ்ரத் உமர் அந்த அன்பளிப்பை வாங்கி பக்கத்துல இருந்த நியமிச்சாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் அப்ப அவங்க சபையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு முறை ஒரு முஸ்லீமான மனுஷன், ஒரு முஸ்லீம் என்ன பண்ணிடுறாரு, ஒரு ரிம்மி காசிரை கொலை செஞ்சாரு. ரிம்மி காசிர்னா யாரு அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய ஆட்சியில, இஸ்லாமிய ஆட்சியில வரி செலுத்தி வாழ்றாரு பாருங்க, இஸ்லாமிய ஆட்சியில வரி செலுத்தி வாழ்றாரு பாருங்க, அவருக்கு தான் ரிம்மி காசிர்னு சொல்லுவாங்க. உதாரணமா இன்னைக்கு சவுதியில இந்துக்கள் வாழ்றாங்க இல்லையா, சவுதியில இந்துக்கள் வாழ்றாங்க, பாகிஸ்தான்ல இந்துக்கள் வாழ்றாங்க. அப்ப அவங்களாம் அங்க யாரு அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய கவர்மெண்ட் கட்டுப்பட்டு, இஸ்லாமிய கவர்மெண்ட் கட்டுப்பட்டு சவுதியில பாகிஸ்தான்ல இருக்குது, இஸ்லாமிய கவர்மெண்ட் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், விளங்கத்துக்காண்டி சொல்றேன். அப்ப இஸ்லாமிய கவர்மெண்ட் அங்க நடக்கிறது நினைச்சிடாதீங்க. அப்ப அந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் நடக்கும் பொழுது அந்த ஆட்சிக்கு கட்டுப்பட்டு தான் வரி செலுத்தி, ஜிசியா வரி செலுத்தி ஒரு காஃபிர் வாழ்வாரேனால் அவருக்கு ஜிம்மி காஃபிர் சொல்லப்படும். அவருக்கு எல்லா விதமான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த அரசாங்கத்துடைய கடமை. அந்த நேரத்துல அந்த மாதிரி அரசாங்கத்துல ஒரு முஸ்லீம் என்ன பண்ணிடுறாரு, அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக சண்டலாம் போட மாட்டாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக சண்டலாம் போட மாட்டான், இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கட்டுப்பட்டு இருப்பான். அந்த மாதிரி ஜிம்மி காஃபிர், ஜிம்மி காஃபிரை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அதை உமர் ரதி இல்லாத அங்கே பதிலளிச்சாங்க. என்ன தெரியுமா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்து விட்டால், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்து விட்டால், அப்ப அந்த முஸ்லீம் வேணும்னு செஞ்சானா தெரியாம செஞ்சானா பாக்கணும். வேணும்னு செஞ்சான்டா, வேணும்னு செஞ்சான்டா, அவனையும் என்ன பண்ணிடணும், அவன் என்ன பண்ணிடணும், கொலை செஞ்சிடணும். தெரியாம செஞ்சிட்டான்டா, அவன் என்ன பண்ணணும், 4000 தீனார் இவனுக்கு கொடுக்கணும், 4000 தீனார் அல்லது 100 ஒட்டகங்கள் இவனுக்கு கொடுக்கணும். இதான் வந்து தீர்ப்பு. யாரே ஒரு முஸ்லீம் முஸ்லீமை கொலை பண்ணா அதே தீர்ப்பை தான், ஒரு முஸ்லீம் ஒரு ஜிம்மி காதிரை கொலை செய்தாலும் இதே தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி அதற்கு உமர் ரதியல்லாஹு அங்கே தீர்ப்பளிச்சாங்க. சோ எதுக்காண்டி சொல்றான் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழ்ந்த முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இருந்த பாதுகாப்பை பாருங்க. அதாவது கொலை செஞ்சது முஸ்லீமா இருந்தாலும் கூட, அட நம்ம முஸ்லீம கொலை செஞ்சிருக்கான், கொலை செஞ்சது ஒரு காஃபிர தானே, அதை விட்டுறா விடல, நீ கொலை செஞ்சது யாரு, இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் பாதுகாப்பு தேடி கூட ஒரு மனுஷன், இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கார்மானம் தேடி ஆட்சிக்கு வரி செலுத்தக்கூடிய ஒரு காஃபிர கொலை பண்ணிருக்க, அதனால நீ வேணும் கொலை பண்ணா உன்னையும் கொல்லப்படும், தெரியாம கொலை பண்ணா நீ அதற்கு பரம 4000 தீனார கொடு அப்படின்னு சொல்லி ஹஜரத் அபூ உபைதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அமீர் முஃமினீன் உமர் ரழியல்லாஹு தஆலா அந்த கருத்தை அப்படியே தீர்ப்பாக சொன்னாங்க. இந்த நேரத்துல சகோதரர்களே உமர் ரழியல்லாஹு தஆலாவுக்கும் ஹஜரத் அபூ உபைதா ரழியல்லாஹு தஆலாவுக்கும் ஒரு நேரத்துல காட்டமான ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போகுது. கருத்து வேறுபாடு ஏற்பட்ட உடனே அபூ உபைதா ரழியல்லாஹு தஆலாவு அமீர் முஃமினீன் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறாங்க. தன்னுடைய கருத்தை பூரா வலியுறுத்தி கடிதம் எழுதுறாங்க. நீங்க அல்லாஹ் பயந்துக்க, நீங்க வந்து நாளைக்கு மறுமையில நீங்க அல்லாஹ் நிற்பீங்க, நானும் அல்லாஹ் நிற்பேன், அங்க அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பான் அப்படிங்கிற மறுமையை பத்தி ஞாபகப்படுத்தி கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதுறோட சகோதரர்களே அதை உமர் ரழியல்லாஹு மறுபரிசில் எழுதுறாங்க. யாருக்கு? அபூ உபைதா ரழியல்லாஹு தஆலாவுக்கு. என்ன தெரியுமா சொல்லி எழுதுறாங்க? அபூ உபைதாவே, நீங்க என்னுடைய சகோதரர், நீங்க என்னுடைய சகோதரர், எனக்கு உங்களுக்கு மத்தியில் சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உண்மை, ஆனால் ஆனால் உங்களுடைய அடிக்கடி கடிதம் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும், உங்களை போன்றவர்களுடைய கடிதம் அடிக்கடி எனக்கு வரணும், அப்பதான் எனக்கு அல்லாவுடைய ஞாபகம் ஆகிறது ஞாபகம் வருது, நான் அல்லாவுக்கு பயந்து ஆட்சி செய்வேன், அதனால எந்த காரணத்தோடு கடிதம் எழுதி நிறுத்தாதீங்க, இதே போன்று காட்டமாகவே எனக்கு தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி உமர் ரழியல்லாஹு அபூ உபைதாவுக்கு பதில் எழுதினாங்க. அப்ப அமீர் முஃமினாக இருந்தாலும் கூட தன்னுடைய கருத்தை காட்டமாக சொல்வதிலோ அல்ல பளிச்சுன்னு சொல்றதிலோ அதுக்கு அபூ உபைதா ரழியல்லாஹு தஆலாவோ தயங்கியதில்லை. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் சகோதரர்களே ஷாமுக்கு அதற்கு உமர் ரழியல்லாஹு வர்றாங்க. உமர் ஜனாதிபதி மதீனாவில் இருக்கிறாங்க. அவங்க எங்க வர்றாங்க? ஷாமுக்கு வர்றாங்க. ஷாம் தேசத்துக்கு வந்த உடனே எல்லா மக்களும் ஊர்ல முக்கியமான விஐபி எல்லாம் போய் அதற்கு உமர் ரழியல்லாஹு தஆலா சந்திக்கிறாங்க, முசாஃபா செய்யறாங்க. ஆனா உமர் ரழியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க? கவர்னரை காணோம். கவர்னர் யாரு? அபூ உபைதா ரழியல்லாஹு. கவர்னரை காணோம். எங்கம்மா கவர்னர் அப்படிங்கிறாங்க. இந்த இப்ப வந்து வருகிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு பழைய ஆடை அணிஞ்சுக்கிட்டே வர்றாங்க. யாரு? கவர்னர் அபூ உபைதா ரழியல்லாஹு தஆலா. அதற்கு உமர் ரழியல்லாஹு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்களுடைய அந்த பழைய பழங்காலத்து அந்த ஆடையை பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு சரி வாங்க உங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹஜரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அபூ உபைதாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. யார் வீட்டுக்கு? அபூ உபைதாவோட வீட்டுக்கே போறாங்க உமர் அழைச்சிக்கிட்டு. சகோதரர்களே அபூ உபைதா ரழியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போன உடனே அங்க பாக்குறாங்க ஒரே ஒரு பாய், ஒரே ஒரு பாய். அந்த பாய்க்கு தலைவாணி கூட இல்ல. தன்னுடைய ஒரு பையில தனக்கு தேவையான ஒரு ரெண்டு துணிமணியை வச்சிருக்காங்க. அந்த துணிமணி தான் தலைவாணி. அந்த துணியணி தான் தலையணை. பார்த்தா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஒரு கூஜா இருக்குது. ஒரு மண் கூஜா இருக்குது, தண்ணி குடிக்கிற கூஜா. அந்த கூஜாலையும் தண்ணி பிடிச்சி குடிக்கிறதுக்காண்ட ஒரே ஒரு டம்ளர் இருக்குது. இதுதான் பாக்குறாங்க உமர் ரழியல்லாஹு. பார்த்தோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுது, சந்தோஷமாயிடுது. இதுதான் வெளில கேட்கறாங்க, அபூ உபைதாவே உங்களுடைய மற்ற சகாபாக்கள் எல்லாம் ஓரளவு வசதியா இருக்கிறாங்களே, நீங்க இதே நிலைமையில இருக்கீங்க, நீங்க இதே பாயில இதே ஒரு பையை தலையை தலைச்சு படுத்திருக்கீங்களே, என்ன செய்யணும் கேட்ட உடனே அது அபூ உபைதா சொல்றாங்க, அமீன் மோமினே என்ன சுமந்துட்டு போறதுக்கு இந்த பாய் இந்த தலையணையும் போதும், என்ன ஆகிறதுல சுமந்துட்டு போறதுக்கு இவை மட்டுமே போதும், எனக்கு வாகனங்களோ குதிரைகளோ ஒட்டகங்களோ தேவையில்லை, இந்த பாய் இந்த தலையணையுமே என்னை சுமக்க போதுமானது அப்படின்னு சொல்லி அதற்கு அபூ உபைதா ரழியல்லாஹு தஆலா பதில் அளிக்கிறாங்க. சோழ இதே சூழ்நிலையில இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஷாம்ல ஒரு பெரிய தொற்று நோய் பரவிடு. ஷாம் தேசத்துல ஒரு பெரிய தொற்று நோய் பரவிடுது. கிட்டத்தட்ட 36,000 சஹாபாக்கள் அங்க போறாங்க. ஷாம் தேசத்துக்கு 36,000 சஹாபாக்கள் போறாங்க. அந்த 36,000 சஹாபாக்கள்ல அந்த தொற்று நோய் எவ்வளவு மோசமான தொற்று நோயா இருக்குதுன்னா சகோதரர்களே 30,000 மக்கள் அதை மூத்தாயிருக்காங்க. 36,000 பேர்ல 30,000 பேர் மூத்தாயிடுறாங்க. 6,000 பேர் தான் உயிரோடு மிஞ்சுறாங்க. அந்த நேரத்துல அதற்கு உமர் ரழியல்லாஹு தஆலா எத்தனையோ முறை அபூ உபைதா சொல்றாங்க, அபூ உபைதாவே ஷாம்ல ஃபுல்லா தொற்று நோய் பரவிக்கிட்டு இருக்குது, எல்லாம் மௌத்தாயிட்டு இருக்கிறாங்க, நீங்க உடனே பொறுத்து மதீனாக்கு வந்துருங்க அப்படின்றாங்க. அபூ உபைதா சொல்றாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியா உமர் ரழியல்லாஹு ரொம்ப காட்டமா ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன தெரியுமா? அபூ உபைதாவே, நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கலீஃபாவான எனக்கு கட்டுப்படுதா இருந்தால், எனக்கு கட்டுப்படுதா இருந்தால் நான் வந்து ஒரு உறுதி வச்சுட்டேன், ஒரு உறுதிமான வச்சுட்டேன். என்ன உறுதின்னு சொன்னா, இந்த கடிதம் காலையில உங்களுக்கு கையில் கிடைத்தால், இந்த கடிதம் காலையில உங்கள் கையில் கிடைத்தால் நீங்கள் மாலையில் இங்கே இருக்க வேண்டும் மதீனாவில், அல்ல மாலையில் உங்கள் கையில் கிடைத்தால் மறுநாள் காலையில் இங்கே இருக்கணும். அதாவது கடிதம் கிடைச்சதே புறப்பட்டுணும், கடிச்சு அடிச்ச நிமிஷம் புறப்பட்டுருங்க, நீங்க உடனே புறப்பட்டு இங்க வாங்க, நீங்க அங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாங்க. அபூ உபைதா ரழியல்லாஹு தஆலா அந்த கடிதத்துக்கு பதில் எழுதுறாங்க உமர் ரழியல்லாஹு. என்ன தெரியுமா? அமீர் மூமினே, நான் உங்களுக்கு மாற்றம் பண்ணுங்கிறது எனக்கு எண்ணம் கிடையாது, உங்களுக்கு மாற்றம் செய்யணுங்கிறது எனக்கு ஆசை கிடையாது. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஊர்ல தொற்று நோய் பரவிக்கிட்டு இருக்கும் பொழுது நோய்க்கு பயந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த ஊரை விட்டு ஓடக்கூடாது. ரசூலுல்லாஹி கட்டளை அதனால நான் இந்த ஊரை விட்டு வர தயாரா இல்லை, நான் மௌத்தானால் இன்ஷால்லா இங்கே மௌத்தா வரேன், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்க. சோழ அந்த கடிதத்தை பார்த்த உடனே உமர் ரதியல்லாஹு அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க, கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. உடனே கூட அந்த சஹாபாக்கெல்லாம் கேட்கறாங்க, என்ன அமீர் முஃமினின் என்ன செய்தியை படிச்சீங்க, அபூபைதா மௌத்தாங்கன்னு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க, இன்னும் மௌத்தாகல, ஆனா மௌத்துக்கு நெருங்கிட்டு இருக்காங்க, மௌத்துக்கு நெருங்கிட்டு இருக்காங்க. அவரு அந்த தொத்து நோயை விட்டு வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படி கழுதி அழிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சோதரில. ஆனா அதற்கு உமர் ரதியல்லாஹு கையில கிடைச்ச கொஞ்ச நாள்ல, கடிதம் கிடைச்ச கொஞ்ச நாள்லயே அதற்கு உமர் ரதியல்லாஹு செய்தி வந்து சேருது, அபூபைதா ரதியல்லாஹு மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த தொற்றுநோய் அவங்களும் பாதிக்கப்பட்டு சோதர அந்த தொற்றுநோயிலேயே மௌத்தா வர்றாங்க. அப்படி மௌத்தா வரக்கூடிய நேரத்துல அதற்கு அபூபைதா ரதியல்லாஹு தன்னை மக்களை பூரா கூப்பிட்டு வசீத் பண்றாங்க. என்ன தெரியுமா, மக்களே எந்த சூழ்நிலையும் தொழுகை விட்டு விடாதீர்கள், ஜக்காத்தை கொடுக்க மறுக்காதீர்கள், ஜக்காத்தின் தொழுகை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அமீர் கட்டுப்பு நடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் யார் எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, இன்னல் மர லவ் யூ அமர் அல்பசனத்தின், உங்களில் யாராவது ஒருவர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி, ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் சரி, அவர் ஒரு நாள் என்னுடைய இந்த நிலையை அடைந்தே தீர வேண்டும். அதாவது இதே சக்கராத்திரி வேற அவனுக்கும் அவருக்கும் வரும், இதே மரணம் அவருக்கும் வரும். ஆயிரம் வருஷம் வாழ்ந்தரலாம், இரண்டாயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் வாழலாம், எத்தனை ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் சரி, கடைசி எங்கதான் வந்தாகணும், இதே நிலைமைக்கு வந்தாகணும். ஆகவே உங்களில் ஒருவரும் அல்லாஹ், ஒவ்வொருவரும் அல்லாஹ் எப்படி திருப்திப்படுத்துறது, அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுத்துறது என்பதிலே நீங்கள் கவனமாக இருங்கள், குறியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு தங்களுடைய சகாக்களுக்கு வசீத் பண்றாங்க. வசீத் பண்ணி நான் சொல்றாங்க, நான் ஏன் தெரியுமா இந்த வாழ்க்கையில இந்த பாய், இந்த கூஜா, இந்த தண்ணி, இதை தவிர வேற எதுவுமே நான் சேர்க்கல, எனக்கு எந்த பொருள் வந்தாலும் உடனே உடனே தர்மம் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது சொன்னாங்க, என்ன தெரியுமா, இன்ன அஹப்ப அஸ்ஹாபி மின்னி வ அக்ரப மின்னி, என்னுடைய சஹாபாக்களிலேயே என்னுடைய தோழர்களிலேயே எனக்கு மிக மிக விருப்பமானவர், எனக்கு மிக மிக நெருக்கமானவர், நாளை சொர்க்கத்தில் என்னோடு சேர்ந்திருப்பவர் யார் தெரியுமா, நான் அவரை விட்டு பிரியும் பொழுது, நான் அவரை விட்டு பிரியும் பொழுது எந்த நிலையில் விட்டு பிரிந்தேனோ, எந்த நிலையில் நான் அவரை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தேனோ அதே நிலையில் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும், நான் அவரை விட்டு எந்த நிலையில் பிரிந்த வேணும் அதே நிலையில் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அதான் என்ன அர்த்தம், நான் இப்ப மௌத்தாகும் பொழுது எந்தெந்த சஹாபி எவ்வளவு வறுமையிலையும் கஷ்டத்திலையும் இருக்கிறாங்களோ இதே எளிமையோட, இதே கஷ்டத்தோட, இதே வறுமையோட அவங்க உலகத்தோடு பிரியணும். அப்பதான் அந்த சஹாபி தான் எனக்கு மிக மிக நெருக்கமான சஹாபி, நான் சொர்க்கத்திலே எனக்கு ஊப்பானவரா இருப்பாங்க சொன்னாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும் பொழுது எனக்கு இந்த பாயும் இந்த ஒரு பை, என்னுடைய துணிமணியை வைக்கக்கூடிய பை தான் தலையணையா இருந்துச்சு, இந்த கூஜா தான் எனக்கு தண்ணி குடிக்கிற பாத்திரமா இருந்துச்சு, நான் இதை விட அதிகமாக வேற எதுவும் சேர்க்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அதற்கு அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம். சகோதரர்களே, அந்த ஷாம்ல ஏற்பட்ட அந்த தொற்று நோயில அதற்கு அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு மௌத்தாகின்றார்கள். அவர்களுக்கு பிறகு அவர்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய மாத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு பொறுப்பெடுக்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்களும் மௌத்தாயிடுறாங்க அதே தொற்று நோயில. அதற்கு பிறகு அவனுக்கு மாத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு குடும்பத்தினர்கள் மௌத்தாயிடுறாங்க. கடைசியில அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கிலாபத்தை அந்த இமாரத்தை கையில் எடுத்து அமீர் பதவியை கையில் எடுத்து மக்களை பூரா என்ன பண்றாங்க, அழைச்சிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் இந்த ஊரை விட்டு வெளியே போயிடலாம், இந்த மக்களை விட்டு இல்ல இந்த ஊரையே காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு காலி பண்ணிட்டு வேற ஊர்ல போய் தங்குறாங்க. மீதி உள்ள 6000 சஹாபாக்கள் பிழைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ் வரலாறுல சொல்லப்படுது. சகோதரர்களே, அதற்கு அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பு என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்குறுதி மீது வைத்திருந்த நம்பிக்கை மட்டுமல்ல, பெருமானாரை நூற்றுக்கு நூறு பின்படி நடக்கணுங்கிற ஆர்வம், வைராக்கியம், அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முன்னால், நம்முடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நமக்கு அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் தான் பெரியது என்ற உண்மையை உணர்ந்தார்கள், அதன்படி வாழ்ந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பதவி அடைந்தார்கள், ரதியல்லாஹு அன்ஹு என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பூரணமாக புரிந்து கொண்டு அவர்கள் எந்த சொர்க்கத்தை எதிர்பார்த்து உலகத்திலே வாழ்ந்தார்களோ அந்த சொர்க்கத்தை அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு வாரி வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.